தீராறுதூ புல் பிள்ளை என்றாது என்னும் செழுந்த விழால் நேராக வேதாந்த தேசிகர் தாரினை கீழ் பொழிந்தான். ஏராறு மறைப்பொருளெல்லாம் எடுத்து ஊரகுய்யவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே. மாமலரு மன்னிய மங்கை மகேந்துரை மார்பினந்தாள் தூமலரு சூடிய தொல்லருள் மாறன் துணையடிக்கீழ் வாழ்வயுகக்கும் ராமானு சமுனிவன்மை போற்றும் சீர்மயன் எங்கழுதூப்புல் பிளபாதமன் சன்னியதே. மாமலரு மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மாபினந்தாள் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடிக்கீழ் வாழ்வயுகக்கும் இராமானு சமுனிவன்மை போற்றும் சீர்மயன் எங்கழுதூப்புல் பிளபாதமன் சென்னியதே. சென்னி வணங்க சிறுபணி சோரவன் கண்ணினைகள் வெண்ணரகங்களும் வீய வியன்கதியின்றமேவ துன்முகுகளுடை தூப்புல் துறந்தரன் தூமலத்தாள் மன்னிய நாள்களும் ஆகுங்குல் மாநிலத்தீர் நமக்கே. மாநிலத்தோதிய மாமர மன்னிய நற்கலைகள் ஆனவ செய்யும் அரும்பொருளத்தனையே அருளும் சூனரி காட்டு மிராமானு சமுனி தோற்றிரஞ்சயி ஊனமில் தூப்புலையன் ஓரு புகழன்றி உய்வில்லையே. உய்யும் வகையில்லை உத்தரவேறியுள் வந்துரித்த செய்யவழ்மேவிய சீரருளாளர் சிந்த செய்யம் மெய்யவனந்தை இராமானுசன்னருள்மேவி வாழுமையன் இலங்குதூப்புல் பிழையாய்ந்த பொருளன்றியே. அன்று உலகினாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தண்ணீர் புகழ் வெங்கட மாமலை மேவி பின்னும் வென்றி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்றானோய்கள் தவிர்த்தனே. வித்தகன் வேரிய வேதாந்த தேசிகனெங்கள் தூப்பு மெய்த்தவன் உத்தமன் வேங்கடநாதன் வியன் கலைகள் மொய்த்திருநாவின் முழக்கொடுவாதியரு மூலமர கைத்தவன் என்றுரைத்தேன் கண்டிரேன் என் கடுவினையே. வினைகாளுமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும் என்னச்சினமேவி முன்போல் சிதைக்கும் பகஜிங்கரிது கண்டீர். ஏனெனில் ராமானு சமுனி என்னுரசேரும் தூப்புல் புனிதர் என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே. பொருந்தி புவிதனில் பொய் வாழ்க்கை பூங்கின்ற பூயருகாள் இருந்து நரகின் இடறுகெடு மாற்றையறிந்திடீர். பொருந்தும் பொருளொன்று கேடீர் பொங்கும் எவ்விடற்கடற்கு வருந்தாது தூப்புல் மாபுருடன் பாதம் வணங்குவினே. வணக்கமுருக்கம் வழக்கம் ஒழுக்கம் இரக்கம் சேரும். இணக்க உறக்கம் இழுக்கு அழுக்கு நிகழ்ந்து நிற்கும். குணக்குலமோங்கு மிராமானுசம் குணங்கூறும் தோப்புல் அணுக்கணை பிள்ளதன்னை அரணாக அடைபவர்க்கே அடைபவர் தீவினை மாற்றி அருள் தரும் தோப்புலையா பிழறுதருமே பிறவி கடல் தன்னில் அமிழ்ந்த என்னை கடையரப்பாசம் கழற்றினின் தாளினை காணும் வண்ணம் உடையவனே அருளாய் உணர்ந்தாறு தங்கள் கற்பகமே என்று காசினியோரை கதிக்க மாட்டேன் வெற்பிடையேன் என்றுவத்தியிலும் வேவமாட்டேன் பற்பல்களை வல்ல பாவலனே பத்தரேத்தம் தூப்புல் அற்புதனே அருளாய் அடிகேரு கரும் பொருளே பொருளானதொன்றும் எங்கில் பொருந்தாதது பன்றி அந்தோ மருளே விருத்து மறையவர் நல்வழி மாற்றி நின்றேன் செருளாறு மரமுடித்த சிகனே எங்கள் தூப்புழு தேவே அருளாய் இனியனக்குன் அருளே அன்றி ஆறில்லையே ஆறாக வெண்ணும் அரும் கருமம் ஞானம் காதல் கொண்டு வேறாக நிற்கும் விரகனக்கில்லை விரக்தி இல்லை தேராது திண்மதி சீராறு கதிரும் செம்பொன் மேனி மாறாத பூப்புல் மாலே மறவேன் இனி நீன் பதமே நீன் பதம் தன்னிலும் நேரே எனக்கில்லை அன்பு கண்டாய் நின்பதமொன்றிய வன்பதிலும் நேசமில்லை அந்தோ என்படி கண்டினி என் பயன் ஏதமில் தூப்புரந்தாய் உன்படியே அருளாய் உறவாய் எனக்குன் அருளே உன்னருடந்தி எனக்கொரு நல் துணையின்மையினால் என்கிறு வல்வினை நீயே விளக்கியிடம் கருதி மன்னியன திருமந்திரமோடும் பொருள் நிலையே உன்னருளால் அருளாய் புகழுதூப்புல் குல விளக்கே விழாக்காகி வெங்கடவற்பினில் வாழும் விரமலராள் வழக்காதல் கொண்டுரை மார்வன் திராத்து உணரடியார் துடக்காரரில்லவர் தங்கள் திராத்திலும் தூய்மையண்ணி களக்காதல் செய்யும் நிலகடியாய் பூப்புல் காவலனே காவலரங்கள் கிடாம்பி குலபதி அப்புளாறுதம் தேமலரு செவடி சேர்ந்து பணிந்து அவருதம் அருளால் நாவலரும் தென்பட மொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவல தூப்புல் குலத்தரசே எம்மை காத்தருளே காவலரங்கள் கிடாம்பை குளபதி அப்புளாறுதாம் தேமலரு சேவடி சேர்ந்து பணிந்து அவருதம் அருளால் நாவலரும் தென்வளமொழி நற்பொருள் பச்சனம்பி காவலதோப்புல் குலத்தரசே எம்மை காத்தருளே அருள் தரும் ஆரணத்தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே வரு கவிதாக்கிக சிங்கமே பாதி அருவாழ் வருத்தாய் இருகையும் கூப்பி உரைக்கும் யுவெண்ணப்பம் ஒன்று கேளாய் உருவபன கருளாய் எண்ணு உள்ளமும் தொண்டரையே அருள்தரும் ஆரணத்தே சிகனே எங்கள் தோப்புல் தேவே பரு கவிதார்க்கிக சிங்கமே பாதி அருவாழ் வருத்தாய் இருகையும் கூப்பி உரைக்கும் யுவிண்ணப்பம் ஒன்று கேளாய் உருவவன கருளாய் எண்ணமுள்ளமும் தொண்டரையே தொண்டருகக்கும் துணையடிவாழி நின்றுமுருவல் கொண்ட முகம் வாழி வாழிவியாக்கியாமுத்திரைக்கை வந்திருநாமமும் வாழி மணிவடம் புரினூல் கொண்ட சீருதூப்புல் குலமணியே வாழின் வடிவே தொண்டருகக்கும் துணையடி வாழி இந்து ஒருவல் கொண்ட முகம் வாழி வாழிவியாக்கியாமுத்திரைக்கை வண்டிருநாமமம் வாழி மணிவடம் புரினூல் கொண்ட சீருதூப்புல் குலமணியே வாழினின் வடிவே வடிவழகாந்தவன் தூப்புல் வள்ளல் மென்மலர் அடிமேல் அடியவரோத அந்தாதி இருபது மாய்ந்துரைத்தேன் கிடமுடனீரத்தி நந்தோறும் ஆதரித்தோது மன்பர் முடியிட நேர்படும் தூப்புலம்மான் பதமாமலரே வடிவழகாந்தவன் தூப்புல் வள்ளல் மென்மலர் அடிமேல் அடியவரோத அந்தாதி இருபது மாய்ந்துரைத்தேன் கிடமுடனிரத்தி நந்தோறும் ஆதரித்தோது மன்பர் முடிகிட நேர்படும் தூப்புலம்மான் பதமாமலரே மாமலரு மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மாவினந்தாள் தூமலரு சூடிய தொல்லருள் மாறன் துணையடி கேழ்வாழ்வயுகக்கும் இராமானுசமுனி வன்மை போற்றும் சீர்மயன் எங்கள் தூப்புல் பிழைபாதமன் சென்னியதே.